الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يوشك الأمم يوشك أن تداعى عليكم الأمم كما تداعى القوم على قصعتهم قال من قلة قال ولكنه وساء كوساء الشيء يجعل الوهن في قلوبهم وينزع الرعب من قلوب عدوهم أو أشرف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام بين إيمان نيم فريت فريبالت كوشت ورم الله كيف وبلن كبش من دولانا سانتي والميدية ستية تودر محمد صلى الله عليه وسلم ورد ميدو அன்னாரை பின்பற்றிய சாபாக்கள் சபாயங்கள் சாபே சாபியங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ் நல்லறியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்லஷானஹு தாலாவை பயந்தாஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஊசிய செய்கின்றேன். இத்தகுல்லாஹுல் அலீம் அஸ்ஸ வஜல்ல வாதீஹு கனியும் சக்தி ரபல் அஸ்ஸ அல்லாஹை பயந்தாஞ்சி நடந்து கொள்ளியிருந்தாங்க. கனவான்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்தவர்கள், காத்துமுல் அன்பியாவாக வந்தவர்கள், தனக்கு முன்னால் வந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அன்னார் வரைக்கும் உள்ள அனைத்து வரலாறுகளையும் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் அறிவித்து தந்தவர்கள். இதற்கு பின்னால் மறுமை வரைக்கும் என்ன நடக்கும் என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டி பார்த்தால் அஷ்ராத்தி ஸாஆ என்ற பெயரில் அல்லது பாபுல் ஃபிதன் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, கடைசி ஜமானில் என்ன என்ன நடக்கும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அவைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இரண்டாக பெரியார்கள் அதை பிரிக்கின்றார்களோ அம்மார்கள், ஒன்று மேஜர் சயின்ஸ் அடுத்தது மைனர் சயின்ஸ், சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள். சின்ன அடையாளங்களில் சுமார் 30-40 மேல் நடந்து விட்டது. அதே போன்று பெரிய அடையாளங்கள் அநேகமாக நடந்து கொண்டு வருகின்றது. இந்த அமைப்பில் ஒன்றுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி ஜமான் வந்துவிட்டால் ஜலாசில் எர்த்குவேக், பூமியில் பூமி அதிர்ச்சி அதிகரிக்கும் என்றார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை மவுத் என்ற செய்தி கேள்விப்படும் என்றார்கள். இப்படி அடையாளங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. சுருக்கமான நேரம் என்பது என்றால், டைரக்டாக நான் விடயத்துக்கு வருகின்றேன். இந்த அமைப்பில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான், யூஷிக்குல் உம்மம், பல ரிவாயத்துகள், அதில் ஒன்று யூஷிக்குல் தடா அலைக்குல் உம்மம், கடைசி ஜமான் வந்துவிட்டால் எந்த நிலைமை முஸ்லிம்களுக்கு ஆகும் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்ற கருத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் ஒரு சாப்பாடு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு சகனில் உங்கள் நண்பர் ஒருவர் வந்துவிட்டால் அவரை அன்போடு வற்புறுத்தி அழைத்து அந்த சாப்பாடில் அமர வைப்பீர்களோ, இதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அந்நியவர்கள் ஒன்று சேருவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், மின் தில்லத்தின் நஹ்னு யா ரசூலல்லாஹ், அந்த காலத்துல முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா? இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதிகமாக இருப்பார்கள் என்றாலும் தண்ணீருக்கு மேலே மிதந்து செல்லும் பபுள்ஸ், நீர் குமிழிகளை போன்று சக்தி அற்றவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். அதே போன்று முஸ்லிம்களை பற்றிய பயம் மற்றவர்கள் உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். கேட்டார்கள், யார் சொல்லலாம், காரணம் என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று உலக ஆசை, இரண்டாவது மௌத்துக்கு பயம். நீண்ட நாள் வாழ வேண்டும், உலகத்தில் அதை செய்யணும் இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை, இரண்டாவது மௌத்தா போறதுக்கு பயம். கணியத்துக்குரிய கனவான்களே, இன்று இந்த காலத்தில் இது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது நடந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். லிஸ்டே போடலாம், பாலஸ்தீன், ஈராக், சிரியா, அதே போன்று இன்னும் எக்கச்சக்கமான நாடுகள், நமீபியா, டான்சானியா, போஸ்னியா, செச்னியா, அங்கே ஆப்கானிஸ்தான், இப்படி லிஸ்ட் போட்டுக்கொண்டே போகலாம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஏன் இன்று இதை நாம் சொல்கின்றேன் சொன்னால், இன்று கூட நமது நாடும் விதிவிலக்கு அல்ல. நமது நாட்டிலும் இன்று பரவலாக பேசக்கூடிய பேச்சு என்ன, நாட்டுட நிலைமை மோசம், முஸ்லிம்கள் மிச்சம் கவனமா இருக்கணும், நாட்டு நிலைமை அவ்வளவு சரியில்லை, இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனை, பள்ளி உடைக்கிற பிரச்சனை, ஹலால் பிரச்சனை, இது போன்ற உடுப்புன பிரச்சனை, வியாபார பிரச்சனை, காணி பிரச்சனை, இப்படி அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, பேஸ்புக்ல ஆயிரக்கணக்கான எதிர்ப்பு ஓசைகள், வெப்சைட் 10 அல்லது 17க்கும் மேற்பட்ட வெப்சைட்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எதற்காக? முஸ்லிம்களுக்கு எதிராக மாத்திரம். இப்பொழுது என்ன செய்யறது? இப்பொழுது ஒபீனியன் எங்கட, இப்ப நாங்க செய்ய வேண்டிய சொல்யூஷன் என்ன? இதை நான் கொத்துபாவின் மையமாக வைப்பது சிறந்தது என்று நினைக்கின்றேன். கொஞ்சமான நேரம் சுருக்கமாக நான் சொல்கின்றேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த நாட்டில் இருக்கிற சீரற்ற நிலைமைகள், எந்த பத்திரிகையில் பார்த்தாலும் ஒரு முறுவல் நிலை முஸ்லிம்களுடைய. இதற்காக என்ன செய்வது என்று கேட்டால் பல கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. என்றாலும் அனைத்துக்கும் சொல்யூஷனை சொல்லிய அல் குர்ஆன், அல் ஹதீஸ் இதற்கு என்ன சொல்கின்றது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு பயம் முஸ்லிம்களுக்கு மத்தியில், மக்காலிருந்து வந்து மதீனா முஸ்லிம்களுக்கு தாக்கிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை நடந்துடுமோ என்ற ஒரு பயம். எது வரைக்கும் என்று சொன்னால், சில ஹசாபாக்கள் பேசிக் கொள்வார்களாம், தரவுன அண்ணா நாயிஷு ஹத்தா நபீத ஆமினீன முத்மயின வல நஃபாஃபு இல்லல்லாஹ், எங்களுக்கு ஒரு காலம் வராத வந்தா எப்படி இருக்குமே, நாங்க வாழணும், அந்நபீத்த இரவு தங்கணும், ஆமினீன முத்மயின, லா நஃபாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் பயப்படாம நிம்மதியா தூங்கி இரவை கழிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தா நல்லா இருக்குமே என்று சஹாபாக்கள் பேசக்கூடிய நிலம வந்துருச்சு. அவ்வளவு ஒரு பயம், முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்று. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முஸ்தத்ரக் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த நேரத்துல தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு பயமா, மற்றவர்களால முஸ்லிம்களுக்கு ஆபத்து பயமா, இந்த நேரத்துல என்ன செய்யணும் என்ற குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆன் ஆயத், அல்லாஹ் கூறுகின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் ஈமான் கொண்டு நல் அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாதா தருகின்றான், ஒரு அக்ரிமெண்ட், அல்லாஹ் ஒரு வாதா பண்ணுகின்றான், ஒரு வாக்குறுதி தருகின்றான். நீங்க மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை, உங்களை நாம் பிரதிநிதிகளாக, பூமியின் பிரதிநிதிகளாக, ஆட்சியாளர்களாக ஆக்குவோம், பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்குவோம். எப்படி? அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை ஆக்கியது போன்று, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களை அல்லாஹ் எப்படி உலகத்தில் கண்ணியமாக வாழ வைத்தானோ இதே போன்று நாங்களும் உங்களை ஆக்குவோம், உங்களுக்கு நிம்மதியை தருவோம், சந்தோஷத்தை தருவோம். ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க ரெண்டு விஷயம் செய்யணும். இன்னல்லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டிருக்கணும், நல் அமல் செய்ய வேண்டும். உலகத்துல முஸ்லீம்களுக்கு நிம்மதி வேண்டுமா, முஸ்லீம்களுக்கு கிலாபத் வேண்டுமா, முஸ்லீம்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா, முஸ்லீம்கள் அடிமைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமா, முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமா? எந்த சைடு டெவலப் பண்ணியும் வேலல்ல. வித்வுட் அமல் இபாதத், அமல் இபாதத் இல்லாம எதை கூட்டியும் வேலல்ல. அல்லாஹ் இதற்கு எங்களுக்கு தந்திருக்கிறான் நிம்மதி சந்தோஷத்துக்குரிய வழி, பயம் இல்லாம வாழத்துக்குரிய வழி. எந்த கட்டத்துல குர்ஆன் அந்த ஆயத் இறங்குது? சஹாபாக்கள் தூங்க பயப்படுறாங்க. இந்த கட்டத்துல இறங்குது, பயப்பட தேவையில்ல. நாங்க உங்களை வாதா பண்ணினவாய் மாத்தி தருவோம், ஆனால் உங்களை ஈமான் அமல் தேவை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அதாவது இன்றைக்கு உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, ஈமான் ஆமால். இதே போல முஸ்லிம் ஹாக்கிம் ஒரு கோரக்கூடிய ஒரு சம்பவம், நான் சுருக்கமான நேரம் எடுத்தால டிரான்ஸ்லேஷன் மட்டும் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முக்கத்தஸுடைய சாவியை வாங்குறதுக்கு போறாங்க ஜெருசலத்துக்கு. இப்ப ஜெருசலம் போர்டர் வார நேரம், சரியான வெயில். இப்ப இந்த பாலைவனத்துல பாக்குறாங்க கொஞ்சம் போல தண்ணி இருக்கு. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை எடுத்து அந்த தண்ணியை மேல ஊத்தி கொண்டாங்க. இப்ப ஏற்கனவே மேல டஸ்ட், இப்ப டஸ்டுக்கு மேல தண்ணி ஊத்தினா என்ன ஆகிரும்? சேராயிரும். இப்ப மேல சேராகிருச்சு. இப்ப செருப்பு போட்டு மணல்ல நடக்கலாது. எங்களுக்கு தெரியும் செருப்பு போட்டு ஈரக்காலோட மணல்ல நடந்த என்ன கால்நெல்லாம் மண்ணொட்டு. எனவே செருப்பையும் கையில எடுத்துக்கொண்டாங்க. ஜெருசலத்துல சாவி எடுக்கிறதுக்கு போறாங்க அமீருல் மூமினீன், உடுப்புல சேரு, கையில செருப்பு. இப்ப அபூபக்ர் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க சொல்றாங்க அமீருல் மூமினங்களை பார்த்து, அமீருல் மூமினீன் அவர்களே, கௌரவமான ஆட்கள் எங்களை வரவேற்க வைக்கிறாங்க, பைத்துல் முக்கத்தஸுக்கு போறோம் ஜெருசலத்துக்கு, மக்காவுடைய இமாம் வாராரு, இந்த கலீஃபா வாராரு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க நீங்க இப்படி வாரது எப்படி என்று கேள்வி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபு உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க, அபு உபைதாவே நீ அபு உபைதாவாக மாத்திரம் இல்லை என்று சொன்னால், வேறொரு ஆளாக இருந்தால் நான் உனக்கு ஒரு அடி அடிச்சிருப்பேன், அந்த அடி பின்னால் வர உம்மத்துக்கும் படிப்பினை இருக்கும். அப்படின்னா இந்த கேள்வியை வேறொத்த கேட்டீங்கன்னா நான் குடுக்குற குண்டு புறவைக்கு வாரங்களுக்கும் அடையாளம் இருக்கும் சொல்லி போட்டு சொன்னாங்க. அது உபேராவது உபேதாவே இன்னா குன்னா அகல்ல கோமின் ஃபஅஸ்னல்லாஹ், நாங்கள் சமுதாயத்தில் கேவலமானவராயிருந்தோம், எங்களை உயர்த்தி ஆக்கிறது அல்லாஹ். எதை கொண்டு? பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாமியர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் எதை கொண்டு கண்ணியத்தை தருவானோ அது இல்லாம வேற எங்க சரி கண்ணியத்தை தேடினோம், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி போடுவான் என்று சொல்லி காட்டினார். என்ன விளங்குது சொன்னால், கண்ணியம் ஐஸ்ஸத் கௌரவம் எப்ப அசில் முஸ்லிம்களாக நாங்க வாழ்ந்தாதான், எப்ப மாறு செய்ய ஆரம்பிக்கிறோமோ கண்ணியத்தையும் சிறப்பையும் வெளியால் எடுக்க ஆரம்பிச்சோம் என்றால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவோம். ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, முதலில் நான் சொல்லிக் கொள்வது இதுதான், இப்ப உள்ள பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். இன்றைக்கு நாங்க சில பேர் நினைக்கிறோம் இப்பைக்கு தேவை எங்களையும் கொஞ்சம் பேர் ஈக்கணும், நாங்களும் அடித்தடிக்கு ரெடி ஆகணும், நாங்களும் ஆயுதம் தூக்க ரெடி ஆகணும், பணக்காரன் தள்ளி செலவழிக்கணும், பொடிய மாற ட்ரைனிங் எடுக்கணும். நத்திங், இது இல்ல. அமல் இபாதா சரியாயிச்சு என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, முன்னோர்களுக்கு சந்தமாய் அல்லாஹ் கண்ணியத்தை எங்களுக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது விஷயம் தான், ஏன் இப்படி பிரச்சனை ஸ்ரீலங்கால நடக்குது? இதை நிறைய கருத்துகள் சொல்லப்படுகின்றன, அதனால் நான் சொல்கின்றேன். ஏன் பிரச்சனை இப்படி நடக்குது? பஜார்ல இது டவுன் என்றால முதலாளிமார் சொல்ற எப்படி தெரியுமா? எங்கட ஒன்றும் சரியில்லை இல்லையா, எங்கட வியாபாரிமார் சரியில்லை, வசதி இல்லாதவங்க சொல்ற எங்கட ஹாஜியார்மார் சரியில்லை, படிச்சவங்க சொல்ற எங்கட சமுதாயம் படிக்கலையா, படிக்காதவன் சரியில்லை, படிக்காதவங்க சொல்ற இந்த படிச்சவங்களுக்கு வேற வேலை இல்லை. இப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்ன, காரணம் ரீசன் என்ன? இந்த பிரச்சனைக்குரிய பேஸ்மெண்ட் ஹசத் போறாம பொறாமைப்படுவதற்குரிய காரணம் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை சிறப்பாக வைத்திருப்பதா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கு பொறாமைப்படுறதுக்கு காரணம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பா என்று அல்லாஹ் கேட்கிறான். உண்மையும் அதுதான். இன்றைக்கு ஸ்ரீலங்கால இதுதான். இன்றைக்கு முஸ்லீம்களோட பிரச்சனைகள் வாரத்துக்கு அடிப்படை காரணம் அல் ஹசத். சில உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஸ்ரீலங்காவுடைய ஆரம்ப ஹிஸ்டரியை பரப்பினால் இலங்கையில நாலு மதத்தவர்கள் இருக்கின்றோம், பௌத்தர்கள், தமிழர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரலாறு பிறத்தினோம் சொன்னால், பௌத்த மதத்தினவர்கள் விவசாயத்தில் பிரதானமாக இருந்தார்கள், தமிழர்கள் தோட்ட தொழிலில் பிரதானமாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் கல்வியிலும் மதத்தை பரப்புவதிலும் பிரதானமாக இருந்தார்கள், முஸ்லீம்கள் வியாபாரத்தில் பிரதானமாக இருந்தார்கள். இது ஹிஸ்டரி. ஆனா அதே நேரத்தில் கொஞ்சம் காலம் போற நேரம் முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால், வியாபாரத்திலே முஸ்லீம்கள் தான், கல்வியிலே முஸ்லீம்கள் தான், விவசாயத்திலே முஸ்லீம்கள் தான், தோட்ட தொழிலே முஸ்லீம்கள் தான், அனைத்திலும் முஸ்லீம்கள் என்ற நிலைமைக்கு அல்லாஹ் இலங்கையில் நமது மூத்த முன்னோர்களை கண்ணியப்படுத்தினான், இன்னும் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்கின்றேன், ஏன்னா இன்றைக்கு நிறைய நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாங்க யாருன்ற எங்களுக்கு சரியாயிட்ட பிரச்சனை. ஒரு பிரச்சனை வார நேரம் ஒரு இரண்டாறு புள்ள ஏற்பாட்டு கேளுங்க, 20-20 அடிக்கிறவன தெரியும், 40-40 அடிக்கிறவன தெரியும், படம் நடிக்கிற தெரியும், நாங்க யாருன்றது சரியா தெரியாது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ரெண்டு மூணு உதாரணம் சொல்றோம் பாருங்க. 1845 ஆண்டு தான் முதல் முதலே பௌத்தர்கள் அல்லாத, அதாவது வெளியில் இருந்து வந்தவர்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் இரண்டாவதாக வந்து சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே உலக இலங்கையில் முதல் முதலாக 1845 ஆண்டில் செயின்ட் பால் சர்ச் கொழும்பில் கட்டப்பட்டது, ஆங்கிலிகன் சர்ச். இதுதான் ஸ்ரீலங்காவில் கட்டப்பட்ட முதலாவது சர்ச். ஆனால் கிறிஸ்தவர்கள் 1845 கெட்டுறாங்க. இதற்கு திட்டம் போட்டது 1850 கால பகுதியில். மாஷா அல்லாஹ், அன்றிருந்த எங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் 1786 ஆகஸ்ட் மாதம் 17 கொழும்பு வேகாந்த ஜும்மா பள்ளியை கட்டி முடிச்சுட்டாங்க. அதே போல 1880 மௌலா மக்காம் பள்ளி ஜும்மா, புத்தளம் ஜும்மா பள்ளிய எங்கட முன்னோர்கள் கட்டி முடிச்சுட்டாங்க. எங்கே டச்சில இருந்து வந்து 100 வருஷம் போட்டு திட்டம் போட்ட நேரம் ஆக பெரிய 2 ஜும்மா பள்ளி எங்கட கட்டி முடிஞ்சு எங்கட முன்னோர்கள் செஞ்சது. அதே போல கல்வி எடுத்துக்கொண்டால் 1835 தான் கொழும்பு ராயல் காலேஜ் கட்டப்பட்டுச்சு, கிறிஸ்தவர்களால் பிரதானமான ஸ்கூல். அதே நேரத்தில் பேர் போன ஸ்கூல் 1872 கேண்டில ட்ரினிட்டி காலேஜ் கட்டப்பட்டுச்சு, 1886 இந்துக்கள் ஹிந்து காலேஜ் ஜப்னாவில் கட்டப்பட்டுச்சு. இன்றைக்கு சிலோன்ல பேர் போன 3 காலேஜ். ஆனால் மாஷா அல்லாஹ், அன்று வாழ்ந்த நமது முன்னோர்கள் நாங்கள் செல்வமே குஜராத்தி சிறுக்கி கிருக்கேண்டு முந்தி இருந்தவர்களுக்கு சில தவறுகள் இருந்தாலும் சில அறியாமைகள் இருந்தாலும் தானும் நாட்டுக்காக சகோதரத்துக்காக செய்ய வேண்டிய நிறைய விடயங்களை சாதித்து விட்டு சென்றார்கள். ராயல் காலேஜ் கேட்ட பீரியட்ல, ட்ரினிட்டி காலேஜ் கேட்ட பீரியட்ல, ஜப்னா ஹிந்து காலேஜ் கேட்ட பீரியட்ல, இன் 1896-1892 பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபிக் காலேஜே எங்களை முந்தினவன் கட்டினாங்க. சிலோன்ல பேர் போறதுக்கு மூணு கொலேஜ் கட்டப்படுது. நாலாவதாக பவுல் பஹஜத்துல் இப்ராஹிமியாவ எங்கட முஸ்லீம்கள் கட்டி முடிச்சாங்க. முன்னோர்கள் செய்த திட்டத்தை பாருங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரெண்டு உதாரணத்தை முன்னால வைக்கிறேன். அடுத்ததாக இந்த காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் தான், முஸ்லிம்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. 25 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுக்கு எங்களுக்கு பதில் தெரியாது. நாங்க விளங்கல்ல, தெரிஞ்சாலும் சொல்லல, கண்ணியத்துக்குரிய கனவான்களே. ஆனா இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாமல் இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் 2-1 உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பது சிறந்தது என்று. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு முக்கியமாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு சொல்யூஷன், அந்த மந்திரி சொன்னாரு, இந்த மந்திரி சொன்னாரு பார்க்க வேணும். எங்கட ஹிஸ்டரிய பரட்டி பாருங்க. நாங்க முஸ்லிம்களுக்கு என்ன, முஸ்லிம்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சோம்? நிறைய செஞ்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு தெரியாது. எனவே அவங்களுக்கும் தெரியாது. இப்ப எங்களுக்கு சீர்குத்தப்படுது, முஸ்லிம்கள் சிலோனுக்கு எதுவுமே செய்யல. உதாரணத்துக்கு இந்த எல்டிடி பிரச்சனை முடிஞ்ச பின்னால பிரதானமாக முஸ்லிம்களும் சொல்லப்படக்கூடிய விஷயம் தான், இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் தான் உயிர் கொடுத்தோம், இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தியாகம் செய்தது மெஜாரிட்டி, நாங்கள் தான், முஸ்லிம்கள் எந்த உதவியும் செய்யல. நாங்களும் இந்துக்களும் யுத்தம் செய்யும் பொழுது முஸ்லிம்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் ஒரு ஆம்பிள் காற்று தன்றிகள் இனத்தை பெருக்கியது போன்று முஸ்லீம்கள் இனம் பெருக்கியதை தவிர வேறு எதுவும் செய்யல. பகிரங்கமா பேசுறாங்க எங்கட ஆட்களும். எப்படி தெரியுமா? உண்மைதானே. ஏண்டா எங்கட உங்க ஆமில பொலிஸ்ல ஈக்கல்ல, 25 அவங்க ரெண்டு பேரும் தானே அடிச்சு கொண்ட, இதுதான் அவங்களுக்கு பொறாம அப்படி செல்லவாங்க. நாங்க எங்களையே தப்பா நினைக்க வாங்க. இன்னொரு சென்சஸ காட்டுறோம் பாருங்க. ஸ்ரீலங்கால 1881 தான் ஸ்ரீலங்கன் ஆர்மி என்று ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால ஆரம்பிச்சது. கம்ப்ளீட் டிஃபென்ஸ் நியூஸ், சம்பூர்ண ஆதாரங்களுடன் பேசுறது, பல ரெக்கார்டிங் நடக்குது, சந்தேகம் இருந்தா தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சம்பூர்ண விட்னஸோட பேசுறோம். முதலாவது ஸ்ரீலங்கால ஆர்மி ஆரம்பிக்கப்பட்டது 1881. ஆனால் அதற்கு சுமார் 82 முன்னால விசேஷ நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதாவது 1802 இதுக்கு 80 முந்தி 1802 டச் காரர்களோட யுத்தம் செய்வதற்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போர்சஸ் தேடினாங்க. ஆனா பிரிட்டிஷ் போர்சஸ்க்கு அது கேளாம இருந்துச்சு. ஸ்ரீலங்கால இருக்கிற மத்தவங்களை போட்டு வேலை வாங்கலாம இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன செஞ்சுமா செஞ்சாங்க, the first Ceylon regiment, the first Ceylon regiment, முதல் இலங்கை விசேஷ படையினர் ஆர்மி யார வச்சு ஆரம்பிச்சது தெரியுமா? பிரிட்டிஷ வச்சோ, பெரும்பான்மை வச்சோ, இந்துக்களை வைத்தோ அல்ல, the Malaycos, Malaycos வைத்து ஆரம்பித்தார்கள். மலேசியன் முஸ்லிம்கள் என்று விசேஷப்பட ஸ்ரீலங்கால first special army forces from Muslims. அதே வருஷம் பெரும்பான்மை வைத்து இலங்கை அரசாங்கம் செகண்ட் சிலோன் ரெஜிமெண்ட் ஆரம்பித்தார்கள். ஆனால் அடுத்த வருஷம் தேர்ட் சிலோன் ரெஜிமெண்ட் என்று இன்னொரு படையும் ஆரம்பித்தார்கள். இது யாரு? மலாக்கன் கோப், பினேங் ஐலண்ட், மலேசியால பினேங் என்ற பகுதியில் உள்ள ஸ்பெஷல் ஆர்மியில் இருந்த முஸ்லீம்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது. எதை சொல்ல வரேன் என்றால், 1882-81 ஏப்ரல் 1st ஸ்ரீலங்கால ஆர்மி ஆரம்பிச்சிச்சு. ஆனா 1802 நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்த ஸ்பெஷல் போர்சஸ் தி ஃபர்ஸ்ட் சிலோன் ரெஜிமெண்ட் அண்ட் தி தேர்ட் சிலோன் ரெஜிமெண்ட் ஆர் முஸ்லிம். நாங்க நாட்டுக்கு செய்யலையா? 48 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு தான், 51 பண்டா செல்வா ஒப்பந்தம், அதுக்கு பிறகு தான் எல்டிடி பிரச்சனை. நாட்டை பரங்கி என்ற கையில இருந்து காப்பாற்றினது முஸ்லீம். இன்றைக்கு இந்து defense minister and paakalam aamila sri lanka aamila adavade parama veera vibhushanayendra parama veerandu padavi koduthirukkindargal aamila aarambathile தியாகம் செய்த பெரும் பெரும் தியாகிகள் 11 பேர் ஸ்ரீலங்காவில. இதுல முதலாவது நிற்கிற யார் தெரியுமா? மாஷா அல்லாஹ், முதலாவது நிற்கிறது ஏஎஸ் லாஃபிர். ஸ்ரீலங்கால ஆமில முதல் உயிர் தியாகி என்று போற்றப்படக்கூடிய 21 பேர்ல the first person ஏஎஸ் லாஃபிர். மிச்சமில்ல சென் ஆண்டனிஸ் காலேஜ் கடற்கரையோடு படிச்சுக்கிறார். அப்ப ஆமில நாங்க தியாகம் செய்யாமலே வந்துச்சு. போலீஸ் எடுத்துக்கொண்டால் 2012 டிஃபென்ஸ் டைம் ஸ்டாட்டிக்ஸ் 85,000 போலீஸ்கார் வைக்கிறார் ஸ்ரீலங்கால. ஆனால் இன்றைக்கு நாட்டை காப்பாத்தின முஸ்லீம்கள் அல்ல என்ற நேரம் நாங்களும் பேசாம வாய்ப்பு வரோம் தானே, தெளிவா விளங்கிக்கோங்க. நாட்டை காப்பாத்தின போலீஸ்ல போலீஸால மட்டும் ஏலாம போன நேரத்தில் அங்க எல்ஜிபி ஏரியால என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், முதல் முதலாக 1986 ஹோம் கார்ட் ஊர்காவல் படைய ஆரம்பிக்கப்பட்டது. ஊர்காவல் படை 35,000 பேர். இவர்கள் யாருடைய பகுதியில்? எல்ஜிபி ஏரியால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 35,000 ஊர்காவல் படை, 85,000 போலீஸ், 35,000 ஹோம் கார்ட். இந்த ஹோம் கார்ட்ஸ் எல்லாம் யாரு? ஊர்காவல் படை என்ன கொழும்புலையும் காலிலையும் கம்பாலையும் ஆயிடுச்சு. எல்டிடி பிரச்சனை ஊர்ல இல்ல ஊர்ல தான் இருந்துச்சு. எல்டிடி பிரச்சனை உள்ள ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் இந்த பகுதியில இந்து சகோதரர்கள் ஊர்காவல் பாடைக்கு சேர்க்கப்பட்டது மிகவும் குறைவு. பௌத்த சகோதரர்கள் சேர்க்கப்பட்டது மிகவும் குறைவு. More than 25,000 மேல ஊர்காவல் படையில முஸ்லீம்கள். 85,000 போலீஸ், 25,000 ஊர்காவல் படை இருந்திருக்கிற மாஷா அல்லாஹ். அப்ப இது முஸ்லீம்கள் செஞ்ச தியாகம் இல்லையா நாட்டை காப்பாத்துறதுக்கு? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதே போல ஒவ்வொன்றெல்லாம் சொல்லலாம். நாட்டுக்கு முஸ்லீம்கள் வருமானம் தேடி கொடுக்கிறது இல்ல, முஸ்லீம்களால நாட்டுக்கு நஷ்டம். நாங்க ஆன்சரை விளங்கிக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். அரிசிலோன்ல பிரதானமானது அரிசி. 25 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுமார் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய பௌத்த சகோதரர்கள் வாழக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், 17 டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா எடுத்தாலும் 1000 பூசல் என்ற கணக்கில் பார்த்தாலும் 77,579,000 பூசல் 17 டிஸ்ட்ரிக்ட்ல வருது. ஆனால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட்ல மாஷா அல்லாஹ் 14,00,000 14,125,000 பூசல் வருது. 17 டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்து 77,00,000 முஸ்லீம்கள் மெஜாரிட்டி வாழக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட்ல 14,00,000 டோட்டலா கூட்டி பார்த்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுடைய பெர்சன்டேஜ் 7.8 என்று சொல்லப்படுது. முஸ்லீம்கள் 35% சொத்துக்களை வைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அக்ரிகல்ச்சர்ல இப்படிப்பீஸ் வயல்ல கூட நாங்க 10% மேல நாட்டுக்கு முஸ்லீம்கள் உழைச்சி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட பெர்சன்டேஜை விட கூட. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதே போல முக்கியமான ஒரு பிரச்சனை தான் ஸ்லாட்டரிங், மாடு அறுக்கிறது. நாட்டில மாட இருக்கிற பிரச்சனை நாங்க தெளிவா விளங்கிக்கோங்க. கோவிச்சு கொலவானம் நாங்க ஹெட்டிங்க மாத்தி போற. இன்றைக்கு மாட இருக்கிறாமே, இதுக்கு என்ன செய்யறப்பா? ஒத்த செலவு நாங்க மாட இருக்காம இருந்தா அவங்களுக்கு விலை அடிக்கலாம். கதை இல்லை இது. நாங்க மாடு சுண்ணத்தான முறையில அறுத்தோம்னு சொன்னால் அது ஆள் உறக்க நிலையில் இருக்கின்றது, அதுக்கு வலிக்காது. இதுவும் ஆன்சர் இல்லை. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் என்ற தலைப்பை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க. ஸ்ரீலங்கால உள்ள மாட்டு பிரச்சனை இருக்குதானே, இது அந்த பிரச்சனை இல்ல. நாளை நீங்க இறால் சாப்பிடு, நாங்க ஒரு மாடை தானே அரைக்கிறோம், நீங்க நெத்தலி கருவாடு சாப்பிடுறீங்க, இது இல்ல பிரச்சனை. ஸ்ரீலங்கால மாடு திண்ணேலுமா ஏழாண்டு பிரச்சனை இல்ல. அவன் சொல்றான், எங்களோட வேதத்துக்கு உட்பட்ட நாங்க மதிக்கக்கூடிய கடவுளாக கருதக்கூடிய தாயை போன்று கருதக்கூடிய மாடு அறுக்கிறீங்கன்னு தான் பெயர் வச்சுக்கிறான். இதுக்கு என்ன பதில்? கண்ணியத்துக்குரிய கணவான்களை தெளிவாக விளக்கிக்கோங்க. ஸ்ரீலங்கால 2011 ரெண்டு கிழமைக்கு முந்தி எடுத்த சென்சஸ் கவர்மெண்ட் சென்சஸ் தான் ஸ்ரீலங்கால 2011 5,32,820 மாடுகள் இருக்கிறார். இதுல பால் கறக்க 7 மாட மாடு 11,91,850. இதுல குட்டி மாடு 2,66,860. மொத்தமாக ஸ்ரீலங்கால அறுக்கிற போமிட்ல நாங்க சொல்லுவோம் இந்த போமிட் கொடுக்கறாங்க. இந்த போமிட்ல நீங்க யூசிடிசி உள்ளவங்க இருப்பீங்க. இந்த போமிட்ல உள்ள மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பசுமாடோ அல்லது கண்டு மாடோ அல்லது எரும மாடோ இல்லாம அறுக்க முடியவமான மாடு 2011 மட்டும் 9,3,92,170. அழுக்கிறதுக்கு 7 மாட மாடு 3,92,170. ஆனா ஓலைன்ல அறுக்கப்பட்டதே 1,59,955. கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்த ரூல்ஸுக்கு கீழே நாங்க அறுத்திக்கிறது 1/3, 2/2 மாடு பெலர். எனவே நாங்களும் சொல்றோம் எப்படி கோச்சு கொள்ளவான நானும் நான் நீ எங்களுக்கு மாடு அரிசி இல்லாம ஏழா இல்லையா மச்சாங்க. நாங்களே எங்க சமுதாயத்தை கேவலப்படுத்திக் கொள்ளவான. இன்றைக்கு நாங்க இல்ல வாப்பா கூட மாடு தின்றது, நாங்க இல்ல கூட மாடு தின்றது எந்த அளவுக்கு சொன்னால் கவர்மெண்ட் சொல்லுறாங்க, கவர்மெண்ட் செல்றாங்க 2011 எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பொலன்னரோ டிஸ்ட்ரிக்ட்ல மாடு அறுக்க வேணும்னு சொல்றாங்களோ போன வருஷம் மட்டும் 835 மாடு அறுத்திருக்கிறாங்க. கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 3,809 மாடு அறுத்திருக்கிறாங்க. அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல 8,645 மாடு அறுத்திருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் சொல்றது நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஸ்லாட்டர்ட் அட் லைசன்ஸ் ஹவுஸ். கவர்மெண்ட்டால லைசன்ஸ் கொடுத்த விதத்துல அறுக்கப்பட்டது 1.25 லட்சம். இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, லைசன்ஸ் எடுத்தே அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட் 8,000 அறுத்திக்கிறேன்னு சொன்னால் அங்க நாங்களா மெஜாரிட்டி, கம்பால 3,800 நாங்களா மெஜாரிட்டி, கொலநறுவேல 820 நாங்களா மெஜாரிட்டி. அடுத்த ஒன்று தான் தெளிவாக விளங்கிக்கோங்க, இது பெரும்பான்மை வாழக்கூடிய நாடு, இது பௌத்த நாடு. அவர்களை கடவுளாக மதிக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவங்கள வாழும் வாக்கு மூலம் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஸ்லாட்டர்ட் அட் லைசன்ஸ் ஹவுஸ், லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அறுக்கப்பட்ட மாடு 1,92,000. கவர்மெண்டால லைசன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் அறுத்திக்கிறோம். நீங்க கூட கடவுள் என்று லைசன்ஸ் தராம இருந்தா நாங்கள் அறுத்திக்க மாட்டோம். நீங்களே லைசன்ஸ் தந்தீங்க, ஏன் லைசன்ஸ் தரப்படுகின்ற சொன்னால் தெளிவாக விளங்கிக்கோங்க. இன்றைக்கு கவர்மெண்டால மாட்டிறைச்சிக்கு லைசன்ஸ் கொடுக்கல என்றா யூசிடிசி நாரும் யூசிடிசியும் கூட்டுமாறு வாங்கத்துக்கும் சல்லி இல்லாம போகும். இன்றைக்கு ஒவ்வொரு இறைச்சி கடையில டெண்டர் எவ்வளவு 40 லட்சம் 50 லட்சம் கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல கேண்டி சிட்டியில மட்டும் அந்த சூழல் பகுதியில மட்டும் நாங்க தேடி பார்த்ததுக்கு 13 இறைச்சி கடை, அதுல 11 இயங்குது. சுமார் 5 கோடிக்கு மேல சுமாராக 5 கோடிக்கு மேல டெண்டருக்கு மட்டும் கொடுத்துருக்குது. ஸ்ரீலங்கா இருக்கிற யூசிடிசிக்கு 25 கோடிக்கு மேல தள்ளி வருது. எதால நாங்க இறைச்சி அறுக்கிறதால. எனவே நாங்க தத்துவம் பேச தேவையில்ல, சண்டை பிடிக்க தேவையில்ல, மாட்டுக்கா வேண்டி ஜியாஸ் செய்ய ரெடியா வாணும். பெலஸ்தீன் சீரிய பார்த்துட்டு மாட்டுக்கா வேண்டி ஜியாஸ் செய்ய ரெடியா வாணும். ஸ்ரீலங்கால இப்ப ஜியாஸ் தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க அப்படி வந்தால் அப்படியா வாப்பா, நாங்க ஒரு 6 மாசத்துக்கு நாங்க மாட்டிறச்சி தேவையில்லாண்டு எடுக்காம விட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு டிசியும் யூசியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் பண்ணும். நீ நிப்பட்டினத்தால தான் எங்களுக்கு சளி வருது இல்லை. அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். அது தோன்றுதான் முஸ்லீம்கள் நாட்டு சொத்தை சம்பாதிக்கிறாங்களாம். சமீபத்தில் ஒரு ஆலிமும் தாக்கப்பட்டிருந்தார். நாட்டு சொத்தை சம்பாதிக்கிறாங்களாம், முஸ்லீம்களால வருமானம் இல்லையா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் கண்ணியத்துக்குரிய கணவான்களே. டிபார்ட்மெண்ட் ஃபார் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், வெளிநாட்டு வேலை பார்ப்புக்கான டிபார்ட்மெண்ட், 2009 கொடுத்த சென்சஸ் என்ன தெரியுமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போட்டிருக்கிறாங்க 1,19,276 பேர். ஆம்பளைகள் 1,27,843 பேர் பொம்பளைகள். மொத்தம் ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க 2,47,159 பேர். இதுல 12% தான் வேறிய நாடுகளுக்கு. முஸ்லிம்கால வருமானம் இல்லதானே, 47,000 பேர்ல 31.50% சவுதியில வேலை சிலோன், கட்டார்ல 17.16, துபாயில 16.5, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, குவைத்ல 17.16, கட்டார்ல 17.70. ஸ்ரீலங்காக்கு வரக்கூடிய தள்ளியில வெளிநாட்டு தள்ளியில சுமாராக 48.3% தள்ளி அரபு நாட்டிலேருந்து வர தள்ளிதான். அப்ப இது முஸ்லீம்கள் தள்ளி இல்லையா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்களில் சுமார் 83 பேர்கள், சுமார் 83 வீதம் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க என்ன தெரியுமா போயிருக்காங்க? ஹவுஸ் மேட்டுக்கு தான் பேசுகிறாங்க, ஹவுஸ் மேட்டுக்கு டிரைவர். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த வருமானம் இன்றைக்கு சிலோனுக்கு வருமானமா வந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் சொல்கின்றேன் சொன்னால், சுருக்கமாக சொன்னால் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த நாட்டில நாங்க ஒன்றும் செய்யல நினைக்க வேணாம். முதலாவது ஆமி தியாகி என்று சொல்லப்படுது. நாங்க இதுவரைக்கும் போலீஸ் எத்தனை வருஷம் ஆயிக்குது, ஸ்ரீலங்கால முதல் டியூட்டியில ஈக்கிற நேரம் போலீஸ்ல மௌத்தா போயின முதல் தியாகி யாரு தெரியுமா? முதல் தியாகி அது முஸ்லீம் தான் பாப்பா. இன்றைக்கு போலீஸ்ல கூட கொண்டாடுறான், முதல் முதலாக டியூட்டியில ஈக்கிற நேரம் மௌத்தா போன ஸ்வஸ் தியாகி யாரு தெரியுமா? சஹாபுதீன் மாவன் அல்ல, சஹாபுதீன் சூர சர்ஜியல கொலை பிடிக்க அரெஸ்ட் பண்ண போற நேரம் அவரால் கொல்லப்பட்டவர் சஹாபுதீன். கணேசபுரிய கனவான்களே, போலீஸ்லயும் ஆரம்பத்தியாகி நாங்க, ஆர்மிலேயும் ஆரம்பத்தியாகி நாங்க, சிலோன்ல ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் அண்ட் செகண்ட் சிலோன் ரெஜிமெண்ட் முஸ்லீம்கள், வருமானத்துல வெளிநாட்டு தள்ளியில 43% முஸ்லீம்கள வருமானம், விவசாயத்தை பொறுத்தா 10% நாங்க, இறச்சி கடையில 25-30 கோடி வருஷத்துக்கு எங்களையால கண்ணியத்துக்குரிய கனவான்களை அடக்கி கொண்டே போகலாம். இவ்வளவு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகள். ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதுக்கு தெளிவாக விளங்கிக்கோங்க, இதை நாங்க விளங்கிக்கோங்க. இது நேரத்தில் பிரச்சனைகள் வந்தால், இந்த கருத்து வந்தால் தெளிவாக விளக்கப்படுத்துங்க. ஏன் இதை சொல்லுறேன்னு சொன்னால், மாஷா அல்லாஹ், இன்றைக்கு நிறைய கருத்து, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல கருத்துகள் வருது, ஆனால் ரெண்டு கருத்து தான். ஒன்று ஈமான் அமல் கூட வேண்டும், அடுத்தது சிலோன்ல இது வரைக்கும் ஜியாத் கடமை என்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட இல்லை, இப்ப அது தேவையும் இப்பைக்கு தேவையும் இல்ல. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஆகவே சிலோன்ல சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? சிலோன்ல பேசி முடிக்கலுமான சிச்சுவேஷன் தான் சிலோன்ல இருக்குது. எனவே அனைத்து விடயங்களும் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இது பெரிய சப்ஜெக்ட், நான் அரை மணி தியானத்துல முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க எங்களை விளங்கி கொள்ளல, இன்றைக்கு எங்கட குறைகளை வெளியே பேசவானோம். சிபாபுல் முஸ்லிமி குசூக்குள், முஸ்லிம் முஸ்லிம் ஏற்கிறது பாவம். இன்றைக்கு எங்களையாலத்தான் வெளியே பிரச்சின போது நாங்கத்தான் பேசுறோம், உங்கட ஜாதி நல்ல மப்பா, எங்கட ஜாதியில பொல்லுக்காரன்கள், எங்கட ஜாதியோட வியாபாரம் செய்யலா, எங்கட ஹாஜியார்மார் கல்லன்கள், எங்கட மௌலியமார் சரியில்ல வலி கெட்டவங்க, ஆளுக்கால் ஆளுக்கால் எங்கட சமுதாயத்தை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து என்ன நிலைமை என்ன வச்சு. சவுதி கவர்மெண்ட்ல கூட போன வருஷம் தான் ஹலால் ஆர்கனைசேஷன் திறந்தாங்க, ஆனா ஸ்ரீலங்கால 4000 பொருள்களுக்கு ஹலால் கிடைச்சிச்சு. ஆனா எங்கடல கொஞ்சம் பேருக்கு ஜெம்யத்துல் உலமாவ கொஞ்சம் பேரை பிடிப்பாட்டல, ஹலால் செக்ஷன் பிடிப்பாட்டல, நேர பேச்சு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, அவங்க ஓபனா சொல்றாங்க வந்து டவுட் இருந்தா கேளுங்கன்னு, கேட்கறதுக்கு சக்தி இல்ல. ஒவ்வொரு இடத்துல ஹலால் கோபம் வச்சு 3 hour ப்ரொஜெக்டர் போட்டு நடத்திட்டு வேண்டிய கேள்வி கேட்கிறா கேளுங்கன்றாங்க. அந்த நேரத்துல வாரத்துக்கு டைம் இல்ல, போன பிறகு ஹலால் எல்லாம் பச்சை கல்லது வியாபாரத்துக்கு செய்யறது, இதெல்லாம் போய் இப்படி இல்ல. சொல்லி சொல்லி சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கடவங்க செஞ்ச கருத்து, நேத்து கூட ஒரு முஸ்லீம் சகோதரர் அல்லாஹ் இதாக்க நசீபாக்கணும் பெரிய ஃபேமஸ் ஆகிக்கிறார் போல விளங்குது. அவர் சொல்றாரு ஹலால் எடுக்கிறது தப்லீகுடைய நயத்துக்கு இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பெரிய படிச்சவர் ப்ரொஃபசரா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை சிலோன்ல, அப்ப நீங்க ஹிந்தியா சாப்பிடுங்க. அரே நகீச சின்னமானம் என்ற ஒரு குரூப் சொன்னா சிலோன்ல இப்படி தேவையா? உங்களுக்கு தேவையில்லாட்டி எங்களுக்கு தேவை பாப்பா, நாங்க இப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்நியவர்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கொண்டாங்க. நான் இதை ஓபனா பேசுறேன், பிரேக்கா பேசுறேன். வேர்வெளியில நடந்த பிரச்சனை, கருத்து வேற்றுமைகள் குர்பான்ல போய் முடிஞ்சு முடிவுல ஒரு குரூப் சொன்னாங்க இவங்க வழி கெட்டவங்க, மத்த குரூப் சொன்னாங்க இவங்க ஜிஹாத் சவுதியிலிருந்து தள்ளி வருது. அதே மீதே கம்பேர் பண்ணினா இவன் கொடுத்தான் ஸ்டேட்மெண்ட் ஹலால் என்ற பெயர்ல ஸ்ரீலங்கால தள்ளி சேர்க்கிறாங்க, ஜிஹாதுக்கு செலவழிக்கப்படுதுண்டு, ரெண்டே சேர்த்து மொத்தமா தந்தான் ஹலால் காட்டிக்கு லனுவே துன்னே ஹபி அதினோதெங்கு கௌத்த கொடுத்து நாங்க அவங்க இழுக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு வந்த ஒரு இமெயில், பச்சை தூசணத்தால ஏசி Facebook வந்து என்ன சொன்னாரு போட்டிக்கிறார், எங்களுக்கும் தமிழ் நல்லா தெரியும், உங்களோட தமிழ் புத்தகங்கள் பேப்பரும் நாங்களும் பாக்குறோம். சரி, எங்களுக்கு அது படிக்கணுமா அவங்களுக்கு படிக்கணுமா என்ன, நாங்க உள்ளுக்கு சண்டை பிடிச்சது இன்னைக்கு எங்களுக்கு வேலையா வந்திருக்குது. இன்னொரு உதாரணம், குளம் நறுவ பள்ளி பிரச்சனை. முதலாவது எந்த பிரச்சனை, குளம் நறுவ இல்ல, முதலாவது தம்பளைக்கு முன்னால அனுராதபுர ஒரு வியாரம் உடைக்கப்பட்டது. இங்க ஒரு குரூப் அது சிரிக்கு காரணம் உடைக்கட்டும் உடைக்கட்டும் என்று. அடுத்த குரூப் சொன்ன எங்க அவுதியா உடைக்கிறாங்க, இங்க சொன்ன பரவாயில்ல நாங்க சொன்ன கேட்கிறேன் இல்ல, இதை விட கவர்மெண்டால் உடைக்கிறாங்க அரசாங்கம் இல்ல சிலங்க செய்த வேலை. முடிவு என்ன வச்சு லேசா தட்டி பார்த்தா தட்டு தாண்டு முஸ்லீம்கள் சும்மைந்துட்டாங்க. இப்ப வச்சா தம்பளை கைய இப்ப ஒன்று பேசு, நாங்க அங்க ஜும்மா தள்ளுவோம் சும்மா தள்ளுவோம், நீங்க எதை தொடர்ந்து வேலை இல்ல. நான் இல்லா திட்டங்கள் தீட்டப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் பேசியிருந்தால் என்ன ஆகும், முடிஞ்சிக்குமா இல்லையா? ஆக கண்ணியத்துக்குரிய கணவன்களே, கருத்து வேற்றுமைகள் இருக்குதான், கொள்கைகள் இருக்குதான். கொள்கை வந்தா நானும் எங்கட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம், அது வேற. ஆனால் இப்ப முக்கியம் இது இல்ல, இந்த கொள்கைகளை பேசுங்கிற வானம் என்ற வெளி சமூகத்துக்கு இதை வச்சு நாங்க எங்கட உங்களை காட்டி கொடுக்கிற நேரம் மொத்தமா படும் எங்களுக்கு தான். நான் வளமையாக சொல்லக்கூடிய விஷயம் உங்களோட கொத்துப்பாட்டாங்க வீடு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துட்டு மன்னிச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, நான் வளமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், சிங்கோல அடிச்சான், மூதூர்ல அடிச்சான், அதே போல மன்னார்ல அடிச்சான், ஈஸ்டர்ன் போலீஸ்ல அடிச்சு திரட்டு நேரம் எல்டிடியால நீ அந்த இஸ்லாமா, நீ இந்த இஸ்லாமா, நீ அந்த முஸ்லிமா இந்த முஸ்லிமா கேட்கல. துலுக்கனா வெளியே போகண்டா, முஸ்லிமா வெளியே போகண்டா. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அகதியாவினாங்க, கொள்கை பார்க்கல, முஸ்லிமா இதுதான் பார்த்தான், கத்துனா செஞ்சிக்கான்னு பார்த்தா வெளியே போட்டான். நாவது பில்லா இப்பையும் நாங்க ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சட்டா மொத்தமா தான் வரும். எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட கருத்து வேற்றுமைகளை எங்களுக்குள்ள வைப்போம், வெளி சமூகத்துல முஸ்லீம்களோட குறைகளை காட்டிடுவானோ பெரிய சந்தை கொண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களுக்கு வெற்றி நிம்மதி சொன்னால் இதுல மட்டும்தான், அதுக்காக வேண்டி மாத்தி நினைக்கமானோம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவுமானோம். இப்ப என்ன செய்யுது புதிய ஒரு பிரச்சாரம், கொஞ்சம் படிச்சவங்க கோச்சுக்கொள்ளவானம் படிச்சவங்க எல்லாரும் இல்ல, சிலர்கள் ஓப்பனா பேசுறாங்க இந்த காலத்துல மிச்சம் கவனமா இருக்கணும், ஏண்டா மோத்த மூடி போறது கூட பிரச்சனை. அவளுக்கு பயந்து ஏந்த பொண்டாட்ட மோத்த கலட்டா, நாளைக்கு வேறொண்ட காலத்தை சொன்னா நாங்க கலட்டுற அல்ல பாதுகாக்கணும். இந்த அளவுக்கு பொம்பு ஆம்புலன்ஸ் கோழைகளாகவும் படாது. எங்கட தாடி எங்கட தொப்பி, நான் எந்த சூரத்துல இருக்கிறோனோ அந்த சூரத்தை குப்பார்களுக்கு பயந்து விட்டு கொடுக்க தேவையும் இல்ல, அதே நேரத்தில் சென்றதெல்லாம் சரியென்று போக தேவையும் இல்லை. நாங்க எங்கட கண்ணியத்தில் இருப்போம், எங்கட கௌரவத்தில் இருப்போம், எங்கட தாதியை குறைக்க பயந்து பயந்து தொப்பியை கலத்திட்டு போற பயந்து பர்தாவை கலற்ற நாளைக்கு வேறொன்றையும் காலத்தை செல்வோம் ரெடியா அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி தேவையில்லை, தைரியமா இருப்போம். நாங்க முஸ்லீம்கள் அல்லாஹ் விஜால் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிற ஆம்புல என்று வர்ணிச்சிருக்கிற முஸ்லீம்களை, அதனால கோலத்தன தேவையும் இல்லை. எங்கட கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம். அதே நேரத்தில் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு விளங்குவோம், ஆன்சரை விளங்குவோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பதில் சொல்றது குருட்டுத்தனமா பதில சொல்லிட்டு சமுதாயத்தை காப்பீடு கொடுக்க தேவையில்லை, தெளிவாக விளங்குவோம். அடுத்ததுதான், நாங்க எங்களுக்கு இடையில நாங்க ஒற்றுமையாக இருப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தந்தருவானாக. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை தருவான். யா அல்லாஹ், நமது கஷ்டங்களை துன்பங்களை நீக்கி விடுவாயாக. யா ரப்பி, நமது பாவங்களை மன்னித்தருவாயாக. அறிந்து அறிவோம் செய்த குற்ற குறைகளை மன்னித்தருவாயாக. நாம் செய்யக்கூடிய தவறுகளினால் நமக்கு அஞ்சாதவர்களே, நம் மீது இறக்கப்படாதவர்களே, நம் மீது சாட்டாமல் இருப்பாயாக. வாக்குறதாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.